அஸ்மத்குருப்யோ நமஹ ஸ்ரீஹரயே நமஹ ஸ்ரீஹரே நமஹ ஸ்ரீஹரயே நமஹ. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. சாஷ்டாங்க பாதமபிவந்த்ய சமஸ்த பாவை சர்வான் சுரேந்திர நிகரானிதமேவ யாசே. மந்தஸ்மிதார்த்ர மதுரானன சந்திரபிம்பே நந்தஸ்ய புண்ய நிசயே மம பக்திரஸ்து. ஏஷு ப்ரவாஹேஷு ச ஏவ மன்யே க்ஷணோபி கண்யஹ புருஷாயுஷேஷு. ஆஸ்வாத்யதே யத்ர கயாபி வ்ருத்யா நீலஸ்ய பாலஸ்ய நிஜம் சரித்ரம். நிஸர்க சரசாதரம் நிஜதயார்த்ர திவ்யே க்ஷணம் மனோஜ்ஞ முகபங்கஜம் மதுரசாத்ர மந்தஸ்மிதம் ரசஜ்ஞ ஹ்ருதயாஸ்பதம் ரமித வல்லவீலோச்சனம் புனஃப் புனருபாஸ்மஹே புவன லோபனீயம் மஹஹ. சகோபி பால சரசீருஹாக்ஷஹ சாச வ்ரஜஸ்த்ரீ ஜன பாத தூளிஹி முகுஸ்ததேதத்யுகளம் மதீ மோஹ்யமானேபி மனஸ்யுதேது மயி பிரயாணாபிமுகேச்ச வல்லவீ தனத்வயீ துர்லலித பாலகஹ ஷனை ஷனை ஶ்ராவித வேணு நிஸ்வனோ விலாச வேஷேண புரப்ரதீயதாம். ஜனநாந்தரேபி ஜகதேக மண்டலேகமனீய தாம்னி கமலாய தேக்ஷணே வ்ரஜசுந்தரீ ஜன விலோசனாமிருதே சபலானி சந்து சகலேந்திரியாணி மே. ஸ்வாகதம் ஸ்வாகதம் ஶ்ருங்கார லோல ஸ்வாமின் விஜயி பவகோபால. ஸ்வாகதம் ஸ்வாகதம் கனகாம்பரதரா கஞ்சசவிமுக கௌஸ்துபபூஷண கமலானந்தா. ஸ்வாகதம் ஸ்வாகதம் கோபகுமாரி குதூஹலலீலா கோலாஹல ராச கேலி விலோலா. ஸ்வாகதம் ஸ்வாகதம் பிரேமிக பாவுக ஹ்ருதய விலாச பதித சரித்ர மிருதுதரஹ. ஸ்வாகதம் ஸ்வாகதம் ஶ்ருங்கார லோல ஸ்வாமி பவகோபால. ஸ்வாகதம் ஸ்வாகதம் ஶ்ருங்கார லோல கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. பகவானுடைய ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம் அனுபவித்திருக்கோம். அதுல யசோதாமா உரல்ல கட்டி போட்ட லீலைய பார்த்தோம். மேலும் யமலார்ஜுன பந்தனம் அப்படிங்கிற லீலை, குபேரருடைய புத்திரர்களான நலகூபரம் மணிகிரீவன் அப்படின்னு ரெண்டு பேர் ருத்ரனை பூஜை பண்றவா, அந்த பூஜை பலத்தினால சர்வ ஐஸ்வர்யங்களையும் சித்திகளையும் கடிச்சு விடுத்து, அதனால அகங்காரம் வந்து விஷ்ணுவை எதிர்க்க தொடங்கி விட்டா. அப்படி ஒரு சமயம் அகங்காரத்தினுடைய மூர்ச்சையில இருக்கிறத நாரத மகர்ஷி வரார், அவரை நிந்தனை பண்றா. அதனால சாபம் கிடைக்கிறது, நீங்க வந்து கோகுலத்துல மருத்து மரங்களாக போக கடவை அப்படின்னு. அது சாபமா கேட்டா வரமாக மாறிடுதுதான். ஏன்னா கிருஷ்ணாவதாரத்துல புல்லாக பிறக்கணும்னு பிரார்த்தனை பண்ற அத்தனை பேரும் ஏதாவது ஒரு கைங்கரியம் பண்ண முடியாதா அப்படிங்கிற ஒரு பாக்கியம் கிடைக்காதா அப்படின்னு ஏங்குறா. இது சாபமாக நாரத மகர்ஷி சொன்னால் கூட இவளுக்கு மரமாக கிருஷ்ணருடைய லீலைய பார்த்துண்டு அனுபவித்துண்டு இருக்கலாமே அந்த புண்ணிய பூமியில, விரஜ பூமியில. நீ மருத மரங்களாக போக அப்படின்னு சொல்லி, எப்போ பகவான் வந்து உங்களோட பகவான் கிருஷ்ணரையே வந்து உங்களுக்கு சாப மோட்சம் தருவாருங்கிற அனுகிரகத்தையும் பண்ணி போறார். அவாதான் இந்த மருத மரமா இவாளுக்கு மோட்சம் கொடுக்கணுமே இல்லையோ, கிருஷ்ணர் முள்ள தாமோதரனாக வந்து அந்த உரலையும் பிடிச்சு இழுத்துண்டு அந்த ரெண்டு மரம் உடைச்சு போட்டார். அப்படி அவ ரெண்டு பேருக்கும் மோட்சம் கொடுக்கிறார். மேலும் அங்கிருந்து விருந்தாவனத்துக்கு வரா. விருந்தாவனம் வந்து அங்க பல வதம் நடக்கிறது. வத்சாசுரவதம், பகாசுரவதம், அகாசுரவதம், தேனுகாசுரவதம், பிரம்மாவுக்கு புத்திமதி சொல்லக்கூட பிரம்மஸ்துதினே அற்புதமா பிரம்மதேவருக்கு மோகம் அகன்று சொல்லப்பட்ட ஸ்துதி. மேலும் காளிய நர்த்தனம், காளியனுடைய கர்வத்தை அடக்கிறார். பிரலம்பாசுரவதம், தாவாகினி மோக்ஷம், வேணுகான வர்ணனை பண்றார். கோபி ஜனங்கள் எல்லாம் அழகா இந்த மார்கழி மாதம் அனுபவித்துட்டு இருக்கோமே, அந்த மாதத்துல பகவான் கிருஷ்ணரே பதியாக வரணும் அப்படிங்கிற ஆசையினால பூஜை பண்றா. நந்தகோபுருடைய வார்த்தை கேட்டு அழகா கார்த்தால விழுந்து ஸ்நானம் பண்ணி, நதியில ஸ்நானம் பண்ணி பூஜை பண்ணுவாளாம். மண்ணுனால சமைத்த தேவிக்கு பூஜை பண்ணுவா, கார்த்தியாயினி விரதம் பண்றா. அப்படி 30 நாளா லாஸ்ட் நாள் அவ வந்து ஸ்நானம் பண்ண போறத வஸ்திரம் இல்லாம ஸ்நானம் பண்ணிவிட்டா. அந்த வஸ்திரங்களை எடுத்துட்டு பகவான் மரத்துக்கு மேல ஏறி உட்காந்துட்டாராம். அங்க ஒரு உபதேசம் பண்றா கோபஸ்திரிகளுக்கு, வஸ்திரம் அப்படிங்கறது சரீரம், இந்த சரீரத்துக்கு மேல மோகம் வைக்கப்படாது அப்படிங்கிற பெரிய தத்துவத்தை உபதேசம் பண்றார். மேலும் உங்களுடைய ஆசை நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு வாக்கு, ஏன்னா பகவான் கிருஷ்ணருக்கு வேண்டி விரதம் பண்ணிருக்காளோ, விரதத்தினுடைய பலன் கொடுக்கண்டாமா, கரெக்டா வந்து அங்க ஆசீர்வாதம் பண்றா. நிச்சயமா தக்கதான சமயம் வரத்த பண்றேன் அப்படின்னு அப்படி வஸ்திராபகரண லீலை பண்ணினார். மேலும் விப்ரபத்னிகளுக்கு அவளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணும் கிருஷ்ணரையே நினைச்சிட்டு சதா சமயம், ஆனா வெளியில போக முடியாது. தன்னுடைய கணவர்கள் அந்த பிராமணா வந்து துவேஷம் பண்ணிட்டு இருந்தா, அதனாலே பகவான் கிருஷ்ணரை பார்க்க முடியாம தவிச்சுட்டு இருந்தா, அவளுக்கு அனுகிரகம் பண்ணம் அப்படிங்கறதுக்காகவே பகவான் லீலையாகவே குழந்தைகள் எல்லாம் கூட்டிட்டு மாடை எல்லாம் வச்சுட்டு தாகம் வர்றது சாப்பாடு சிக்கிறது அவளுக்கு எங்க அன்னம் கிடைக்கும் அப்படின்னு கேக்குறத கிருஷ்ணர் அங்க போய் கேளுங்கோ அப்படின்னு சொல்லி அவெல்லாம் கிருஷ்ணர் வந்திருக்காருன்னா ஓடுறா. பகவான பாக்கறா, பகவான பார்த்து சாயுஜ்யம் அடையறா. ஆனா ஒரே ஒரு விப்ரபத்னிக்கு மட்டும் வெளியில வர முடியலை, ரூம்ல பூட்டி போட்டு விட்டார் அவளுடைய கணவர். அப்படி உள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்திரீ பகவான் கிருஷ்ணரையே நினைச்சுண்டு தன்னுடைய சரீரத்தை விட்டாளாம். அப்பேற்பட்ட அனுகிரகம் பாக்கியம் மத்த கோபியர்களுக்கு கிடைக்கலை அப்படின்னு எடுக்கிறார் நாராயண பட்டத்திரி நாராயணியத்துல. அப்படி பிராமணாளுக்கும் யாகத்துல மட்டும் ஸ்ரத்த இல்லாமல் கிருஷ்ணர் மேலேயும் பக்தி வர வச்சார். மேலும் இந்திரனுடைய கர்வத்தை போக்கிறார். எப்படின்னா கோவர்தன மலையை தூக்கி அந்த அத்தனை ஜனங்களையும் 7 நாள் காப்பாற்றுறார். நேரா இந்திரனுக்கு கர்வம் போய், ஏன்னா அகங்காரம் அப்படின்னு வந்து எடுத்துன்னா பகவானே சாட்சாத் முன்னாடி வந்து நின்னாலும் பகவான் பகவானா தெரியாதா, சாதா மனிதனாக தெரியுமா, அதுதான் இந்திரனுக்கும் நடந்திருக்கு. அப்ப அந்த அகங்காரம் போனதும் கீழே வந்து மாமகம் அபராத சதம் அப்படின்னு, நான் அபராத சதம் பண்ணியிருக்கேன் என்னோட மண்ணை மன்னித்துருங்கோ அப்படின்னு காமதேனுவை கொண்டு பாலாபிஷேகம் பண்றார். அங்க கோவிந்த பட்டாபிஷேகம் நடக்கிறது. கோவிந்தா, கோக்களை காப்பாத்தினவர், பூமியை காப்பாத்தினவர், பசுக்களை காப்பாத்தினவர், வேதத்தை காப்பாத்தினவர், எல்லாத்தையும் காப்பாத்தக்கூடிய பொறுப்பே பகவானுக்கு தானே, அதனால கோவிந்தா அப்படின்னு பேர் சூடப்பட்டது. அந்த கோவிந்தனுக்கு பட்டாபிஷேகமும் பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் கோபியர்கள் எல்லாம் சந்தோஷப்படுத்துறதுக்காக பகவான் வரா, அவ கூட விளையாடுறா, ராசக்கிரீடை பண்றா. ராசக்கிரீடை பண்றதுக்கு முன்னாடி நிறைய சோதித்து பாக்குறார். அதுக்கெல்லாம் பாஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் கோபியர்கள் கூட ராசக்கிரீடை பண்றார். ஆனாலும் ராசக்கிரீடை பண்ற சமயத்திலயுமே அவளுக்கு சர்வைஸ்வர்யத்துக்கும் இருப்பிடமா இருக்கக்கூடிய அந்த பகவான் சாட்சாத் கிருஷ்ணன் எங்க கூட வந்துட்டாளே, எங்களுடைய அழகுக்கு என் பக்கத்துல வசப்பட்டு விட்டாரே அப்படின்னு ஒரு கர்வம் அந்த கோபஸ்திரிகளுக்கு வந்து கொடுத்து, அதனால பட்டு பட்டு பட்டுன்னு மறையற ராதாட்டல் ஆசில நின்னா ராதாக்கும் ஒரு சமயம் தோணி விடுறது, ராதாட்டேன்னு மறைஞ்சு விடுறா. அப்பதான் கோபிகா கீதம் அழறா, கிருஷ்ணா நீ இல்லாமல் நாங்கள் எப்படி வாழ்வோம், உங்களை நான் என்ன தப்பு பண்ணிருந்தா மன்னிச்சிடுங்கோ அப்படின்னு சொல்லி அழறா. ஜய தீதே தீகம் கிருஷ்ணா ஜன்மனா விரஜா ஸ்ரயத இந்திரா கிருஷ்ணா சஸ்வத் அத்ரஹி दैतदृश्यतां कृष्ण दिक्षुतावकाः त्वयि धृतासवः कृष्ण त्वां विचिन्वते. அப்படின்னு அவளுடைய கர்ப்பம் போய் பகவத் பக்தி பிரேம பக்தி அத்தனையும் லட்சணமா கொண்ட கோபிகா கீதம் பாடி முடியறத பகவான் வந்து திரும்பி அவ முன்னாடி காட்சி கொடுக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்கிறார். அப்படி ராசக்கிரீடை வர்ணனம் அத்தியுதமாக நடந்தது. எல்லாரும் நட்சத்திரங்கள் உள்பட எல்லாரும் அதிசயமா பார்த்துட்டு இருந்தா, ஆஹா என்ன ஒரு அழகு அப்படின்னு பிரபஞ்சமே ராசக்கிரீடால வந்து அனுபவித்தது அப்படின்னு சொல்ற. அப்படி ராசக்கிரீடை, அதுக்கப்புறம் சுதர்சன சாபமோக்ஷம், சங்கச்சூடவதம், அரிஷ்டவதம், கேஷிவதம், வியோமாசுரவதம் அப்படின்னு வதம் எல்லாம் பூர்த்தி பண்ணி நேரம் அக்ரூரனை அனுப்பி வைக்கிறார். கம்சன், இங்க வந்து கூட்டிட்டு வாங்கோ, ஏன்னா அக்ரூரர் போனா கண்டிப்பா கிருஷ்ணர் வருவாருன்னு தெரியும். கம்சன் அத்தனை அசுரர்களையும் அனுப்பி வச்சுட்டும் எந்த பிரயோஜனமும் இல்லை, அக்ரூரர் அனுப்புறோம் அப்படின்னு. அக்ரூரருக்கோ பகவான் கிருஷ்ணர் பார்க்கணும்னு ஆசை, ஆனா இது வந்து கிருஷ்ணரை வந்து ஏமாத்தபடி ஆக ஆகும். கம்சன் வதம் பண்றதுக்கு வேண்டி தான் கூப்பிடுறார் கிருஷ்ணர. அப்போ என்ன பண்றது தெரியலை, ஆனாலும் கிருஷ்ணரை பார்க்கலாமே இந்த வியாதத்திலேயாவது அப்படிங்கிற ஒரு ஆனந்தத்துல ஒத்துக்கிறார் அக்ரூரர். போறாரு சதா கிருஷ்ணா சிந்தனையிலேயே போய் கிருஷ்ணரை பாக்குறாரு. கிருஷ்ணரும் ரொம்ப சந்தோஷமா அக்ரூரருக்கு பூஜை பண்றார். அவரை கூட்டிட்டு அக்ரூரருக்கும் காட்டுறார் கிருஷ்ணன் வேற இல்லை, விஷ்ணு வேற இல்லை, சாட்சாத் நாராயணன் வேற இல்லை அப்படின்னு அவருக்கு ஒரு லீலை பண்ணி காட்டுறார். அப்படி திருப்பி மதுராபுரிக்கு வரார். மதுராபுரியில வந்து அவ கொஞ்ச பேருக்கு அங்க இருக்கக்கூட பக்தர்களுக்கெல்லாம் சந்தோஷத்தை கொடுத்துட்டு கம்சனுடைய அந்த இடத்துக்கு போறார். அங்க யுத்தம், மல்ல யுத்தம் நடக்கிறது. அதுக்கப்புறம் கம்சனை வதம் பண்றார் பகவான். கம்சன் அப்படிங்கிற, ஏன்னா அந்த சமயம் வரைக்கும் கம்சவதம் பர்யந்தம் வரைக்கும் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணமயமா பார்த்துட்டு இருந்த அந்த கம்சனுக்கு கிருஷ்ணர் மோக்ஷம் கொடுத்தார் அப்படின்னு அழைக்கப்படும். ஏன்னா பகவானுடைய கையிலேந்து மரணம் அடைஞ்சிருக்கு. அதுவும் அது வரைக்கும் அந்த டைம் வரைக்கும் மரண பர்யந்தம் வரைக்கும் கிருஷ்ணரையே நினைச்சிருந்து பயம் மூலமா நினைச்சாரோ ஏதோ ஏதோ ஒரு விதத்துல கிருஷ்ணரை நினைச்சாரே இல்லையோ, நிச்சயமா மோக்ஷம் கிடைச்சிருக்கு, பூமி பாரம் கம்மியாச்சு. மேலும் உத்தவ தூத்யம், ஜராசந்த யுத்தம் பண்றார், முச்சுகுந்தனுக்கு மோட்சம் கொடுக்கிறார். அதுக்கப்புறம் ருக்மிணி தேவி, ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர ஷிண்வதாம் தே. ருக்மிணி தேவி அந்த கிருஷ்ணரோடைய குணங்களை கேட்டு கேட்டு கேட்டு ரொம்ப ஆசை வருது. குருமுகமா தன்னுடைய ஆசையை அழகா ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கறா கிருஷ்ணருக்கும் சந்தோஷம் ஆயிடுத்து. அந்த ருக்மிணி கல்யாணம் நடக்கிறது. மங்கள ஸ்திரீகளோட அந்த தேவி க்ஷேத்திரத்துல ருக்மிணி தேவி கிரிஜா பூஜை பண்றா. என்னுடைய பர்த்தா கிருஷ்ணரே வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பண்றா. திருப்பி திருப்பி பாத்துக்கறா வந்திருக்காரா பகவான் அப்படின்னு. புவனமோகன ரூபருஜா ததா விவசிதா அகில ராஜ கதம்பயா துவமபி தேவ கடாட்ச விமோக்ஷணை பிரமதயா மதயாஞ்ச கிருஷே மனாக. லோகைக சுந்தரம் அதிஷரீர சோபையோட சகல ராஜாக்களும் மோகம் பண்ணும்படியாக அந்த அழகான ருக்மிணி தேவி கடாட்சம் பண்ணினா கிருஷ்ணரும் ருக்மிணியை பார்க்க. க்வனுகமிஷ்யசி சந்திரமுகி பிதாம் சரசமேத்ய கரேண ஹரன் க்ஷணாத். இந்துவதனையாக இருக்கக்கூடிய ருக்மிணி எங்க போறா என்ன விட்டு அப்படின்னு ஒரு கைய பிடிச்சு ஒரு தூக்கு தூக்கி தேர்ல ஏத்தி பகவான் ரதத்தை அத அப்படி ருக்மிணி தேவி தூக்கிண்டு போனாராம், ரதத்தை ஓட்டினாராம். இதெல்லாம் பாக்குறா குனுகதா பசுபாலா, எங்க போயிட்டான் இந்த பசுபாலன், இத்தனை நேரம் இங்கதானே இருந்தான், எங்க தேவி எங்க ருக்மிணி தேவி எங்க தூக்கிண்டு போறான் அப்படின்னு அத்தனை பேரும் பின்னாடியோட அப்படி அவளை எல்லாம் மீறி பகவான் ருக்மிணி தேவியை தன்னுடைய வசத்துக்கு ஆக்கின்றார் அப்படின்னு. ருக்மிணி கல்யாணம் அத்தியுதமாக நடக்கிறது. அதுக்கப்புறம் சிவந்த கோபாக்கியானம், சுபத்ராஹரணம், நரகாசுரவதம், பான யுத்தம், மிருகமோக்ஷம், பௌண்டரகவதம், இப்படி பல பலவிதமான வதம். அதுக்கப்புறம் லக்ஷ்மணா ஸ்வயம்வரம் நடக்கிறது, ஜராசந்த வதம், ராஜசூய யாகம் நடக்கிறது. அதுக்கப்புறம் மகாபாரத போர், பெரிய மகாபாரதம் அப்படின்னா பஞ்சமோ வேதா அஞ்சாவது வேதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 100,000 ஸ்லோகம் உள்பட அந்த மகாபாரதம் பெரிதாக நடந்தது. அதுக்குள்ளதான் பகவத்கீதா பகவான் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்றார். இப்படி பகவான் கிருஷ்ணருடைய பல லீலைகள் எடுத்து பார்த்தோம். ஆகில் அது மட்டுமல்ல, தேவகி வசுதேவருக்கு புத்திரனாக பிறந்திருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அஷ்டமோ கர்ப்பஹா, எட்டாவது கர்ப்பம் உன்னை வதம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரையுமே அஷ்டமோ கர்ப்பம் தான் வதம் பண்றது. எப்படி சொல்றாய்? பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார், பூமி ராபோ நலோ வாயு கம்மனோ புத்திரேவச அகங்கார இதீயம் மே பின்னா பிரகிருதி ரஷ்டதா. எர்த் பூமி, ஜலம், அக்னி, வாயு, ஆகாயம், மனசு, இன்டலெக்ட், எட்டாவது என்னது சொல்லியிருக்க? அகங்கார இதீயம் மே, எட்டாவது ஈகோயிசம் அகங்காரம் அப்படின்னு சொல்லியிருக்கா. இந்த எட்டனம் தான் பகவானுடைய எட்டு பிரகிருதி, பிரகிருதியில எட்டு விதமாக இருக்கு. இந்த எட்டாவது தான் எல்லாரையும் அழிக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? அவாவாளுடைய அகங்காரம் தான் அவாவாளை அழிக்கிறது அப்படின்னு அர்த்தம் ஆவருது. மேலும் பகவான் தேவகி வசுதேவ கிரகத்துல பிறக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? வசுதேவன்னா என்ன அர்த்தம்? எல்லார்ட்டையும் வசிக்கிறவர் யாரோ அவர் வசுதேவன். தேவன்னா பிரகாசம்னு அர்த்தம், சைத்தன்யம், தீபம் கொளுத்துறோமே அதுதான் அந்த திவு அப்படிங்கிற தாதுல இயக்கம் பிரகாசம் அப்படின்னு அர்த்தம் வருது. மேலும் என்ன வசுதேவருக்கு அர்த்தம்னா, தனக்குள்ள இருக்கக்கூடிய பகவானை தெரிஞ்சுக்க முயற்சி பண்றாளோ அவளும் வசுதேவர் தான். அப்ப தேவகினா என்ன அர்த்தம்? தேவனை தேடுறவள் யாரோ அவள் தேவகி. கீனா தேடுறதுன்னு அர்த்தம், அன்வேஷணம் அர்த்தம், அன்வேஷிக்கிறது. அப்ப தேவகினா தேவனை தேடுறவள் யாரோ தேவகி. அப்போ பகவான் எங்க வந்து பிறக்கிறார்? பகவான தெரிஞ்சுக்கணும்னு யாரெல்லாம் ஆசைப்படுறாளோ அவெல்லாம் வசுதேவர் தேவகி தான். அவளுக்கு புத்திரனாக பகவான் மனசுல வந்து பிறப்பார்னு அர்த்தம் ஆவருது. அப்படி அந்த ஸ்ரீ கிருஷ்ண பகவான் எல்லாருடைய மனசுலயும் வந்து பிறந்து உள்ள இருக்கக்கூடிய அந்தகாரத்தை, நம்மளுக்கு இருட்டு இருக்கே மனசுக்குள்ள, அந்த இருட்டை நீக்கி பிரகாசம் தரும்படியாக பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். பகவான் அந்தர்தானம் ஆன சமயம் கலியுகம் பிறக்கிறதுன்னு அர்த்தம் ஆவருது. பகவான் எங்க போயிருக்காரு அப்படின்னா பாகவதத்தை தான், கிருஷ்ண ஏவகி அப்படின்னு சொல்ற பாகவதத்துல வந்துட்டார். அப்ப பாகவதம் ஒவ்வொரு வார்த்தையுமே கிருஷ்ணர் தான், பகவான் தான் அர்த்தம். பகவான் அந்தர்தானமான சமயத்துல கலியுகம் பிறக்கிறது. கலியுகம் எப்படி இருக்கும், கலியுகத்தை எப்படி தாண்டறது அப்படிங்கறதா எல்லாருக்கும் கவலையா இருந்தது. கலியுகத்துல ஒன்னே ஒண்ணுதான் கதி, நாம சங்கீர்த்தனம் மட்டுமே. நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹா தம் நமாமி ஹரிம் பரம். நாம சங்கீர்த்தனம் ஒன்னு மட்டுமே தான் கரையேத்தும் அப்படின்னு ரிஷிகள் மகான்கள் எல்லாம் தெரிஞ்சுண்டு கலி யுகத்துல வாழறவாளுக்கு இதுதான் க்ஷேமம் அப்படின்னு வகுத்து தந்திருக்கா. வேற எதுவுமே எல்லாமே கஷ்டமா இருக்கும். கலியுகத்தினுடைய லட்சணங்கள் பார்த்தாலும் மனிதர்கள் அதெல்லாம் கடைபிடிக்க மாட்டா அப்படின்னு தெரிஞ்சுதான் பகவன் நாமத்தையாவது சொல்லுங்கோ அப்படின்னு, கிருஷ்ண நாமத்தை சொல்லுங்கோ அப்படின்னு அவ அருள் பண்ணியிருக்கா. அப்படி இருக்கக்கூடிய கலியுக லட்சணம் எப்படி இருக்கும்? கலியுகத்துல யாரெல்லாம் ராஜா, எந்தெந்த ராஜா வந்து வாழ்வா அப்படிங்கறது அழகா விஸ்தாரமா சொல்லியிருக்கார். மகத வம்ச பரம்பரையில புரஞ்சனன் அப்படிங்கிற அவர் தான் லாஸ்ட் ராஜாவா இருப்பார். அந்த ராஜாவுடைய மந்திரியான சுனகன் அப்படிங்கிற சுவாமியை வதம் பண்ணி தன்னுடைய புத்திரனான பிரத்யோதனை ராஜாவாக்குவா. அந்த தலைமுறையில 15வதான மகா நந்திக்கு சூத்ர ஸ்திரீல பிறந்த நந்தன் அப்படிங்கிற ஒரு புத்திரன் வருவார். அந்த புத்திரன் தான் ராஜா ஆவான். அவன் 2வது பரசுராமனாட்டமா க்ஷத்ரிய துரோகியா இருப்பான். நந்தனும் அவனுடைய 8 குழந்தைகளும் 100 வருஷம் பரணம் பண்ணுவா. அவளை சாணக்கியன் மூலநாசம் பண்ணி சந்திரகுப்த மௌரியன் அப்படிங்கிற ஒரு ராஜாவை வாழ வைப்பாராம். அந்த வம்ச பரம்பரையில லாஸ்ட்ல ராஜாவாக இருப்பவன் யாருன்னா பிருஹத்ரதன் அப்படிங்கிற புஷ்பமித்ரன் அப்படிங்கிற சேனாபதி வதம் பண்ணி ராஜாவாக்குவார். அந்த வம்சம் 10 தலைமுறை நிலநிற்குமா, 10 தலைமுறை வாழ்ந்துட்டு இருப்பார் ராஜாவாகவே. அதுக்கப்புறம் வசுதேவன் அப்படிங்கிற பேரான கண்வன் அப்படிங்கிற ராஜ்யத்தை தூக்கிட்டு தன்னுடைய வசத்துக்கு ஆக்கிடுவார். அந்த வம்சத்துல லாஸ்ட்ல ராஜா சுஷர்மா அப்படிங்கிறவன் பிரித்தியனான பலீகன் அப்படிங்கிற சூத்ரனை வதம் பண்ணி ராஜாவாகிடுவார். அந்த ராஜாவுடைய வம்சத்துல 30 பேர் வந்து ராஜ்யத்தை பரணம் பண்ணுவாளா. தொடர்ந்து அவபிருத்தியர்கள், கர்ப்பதிகள், கங்கர்கள், யாவனர்கள், யவனர்கள், குருடர்கள், மௌனர்கள், அப்புறம் கிளிகிலாயர்கள் அப்படிங்கிறவா எல்லாரும் ராஜ்யம் பரணம் பண்ணுவா. அதுக்கப்புறம் பரணம் பண்றவா எல்லாருமே க்ஷத்ரிய தர்மத்தை எல்லாம் விட்டுடுவாளாம். சூத்ரர்களுக்கு துல்லியமாக அதர்மம் அதர்மம் பண்ணிட்டு திருட்டுத்தனம் பண்ணின்னு இருப்பா. அப்படி இந்த உலகத்தை பரணம் பண்ணுவா. ராஜானா திருட்டுத்தனம் பண்றது அப்படின்னு ஆயிடுமா. அவர்கள் பிரம்மஜர்கள், ஸ்திரீகள், பாலர்கள், குழந்தைகள், பசுக்கள் இவாளெல்லாம் ஹிம்சை பண்ணுவா. யாரையும் நிம்மதியா வாழ விட்டுட மாட்டா. ராஜா சொன்னா இவாளுக்கும் மீற முடியாதே இல்லையோ, அத்தனை பேரையும் கஷ்டப்படுத்துவா. மேலும் பரதாரங்களை திருடிண்டு வந்துடுவா, மத்தவாளோடதெல்லாம் திருடிண்டு வந்துடுவா. இப்படி அவளுடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ல வர்ணாசிரமங்கள் எல்லாமே இல்லாம ஆயிடும். தமஸ்வபாவிகள், மூணு சுவாவம், ரஜோகுணம், தமோகுணம், சத்வகுணம். இந்த தமோகுணம் தான், அந்த தமோகுணம் நிரம்பி இருக்குமாம் அத்தனை பேருக்கும். அவ எல்லாரும் பிரஜைகளை காப்பாற்றணும் அப்படிங்கறதல்லவா ஒரு ராஜாவுடைய லட்சணம். அவளை எல்லாம் கஷ்டப்படுத்துறதே ஒரு லட்சணமாயி மாறிடுமாம். அப்படி ஒரு கலிகாலத்தினுடைய அந்த ராஜவம்சத்தை பத்தி கலியுகத்துல இப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு, ராஜவம்சம் இவாலாம் வருவா, இப்படிதான் கலியுகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டுறா. மேலும் கலிதோஷத்துக்கு என்ன பண்ணலாம், கலி இப்படி கலியுகம் இப்படி இருக்குமே, அந்த கலியுகத்தை நிவாரணம் பண்றதுக்கு என்ன யார் வருவா அப்படிங்கறத சொல்றா. எப்படி கலியுகம் இருக்கும், இந்த பலவத்தான கலியுடைய அபிவிருத்தியில லோகத்துல சத்திய தர்மங்கள் எல்லாம் கம்மியாயிண்டு வருமா. சத்தியம் ஒண்ணுமே இருக்கவே இருக்காது, பொய் மட்டுமே பேச தொடங்கிடுவா. எல்லாருக்குமே இவர் யாரு நல்லவரா அப்படின்னு பாக்கணும்னா, எது பேஸ் அப்படின்னா பணம் மட்டும்தான் இருக்கும். தனம், தனம் யாருக்கு இருக்கோ அவாதான் நல்லவா, தனம் இல்லாதவா கெட்டவா அப்படின்னு ஆயிடும். சதாச்சாரம் அல்ல. ஒரு நல்லவன்னா அனுஷ்டானம் பண்ணிட்டு மற்றவாளுக்கு நல்லது மட்டும் நினைச்சுட்டு இருக்கிறவன் நல்லவனா இருக்க மாட்டான். பணம் யாருக்கு இருக்கோ அவாதான் நல்லவன். மேலும் பிசினஸ் பண்றத எல்லாம் பொய்யா மாறிடும், சத்தியத்துக்கு இடமே இருக்காது, எல்லாம் கொள்ளையடிப்பா பிசினஸ்ல. அதுக்கு நமக்கு மீறி கேட்கவும் முடியாது, அப்படியா ஆயிடுமா. கல்யாணம் எல்லாம் அவாவா இஷ்டத்துக்கு தான் நடக்குமா. விவாகம் அப்படின்னு நடக்கிறதுனா பெண்கள் ஆண்கள் அவாளுடைய இஷ்டத்துக்கு தான் நடக்கும். அல்லாம அப்பா அம்மாவுடைய அபிப்பிராயமோ இல்லைன்னா குலம் சுத்தி அடையணும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு ஸ்தானமே இருக்காதான் அந்த விஷயத்துக்கு. விவாகம் அப்படிங்கிற கடனைக்கு முன்னாடியெல்லாம் குலசுத்தி வருத்தறதுக்கும் தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்கு தான் விவாகமா இருந்தது. அது நேரா திரும்பிடும், ஓப்போசிட் ஆயிடும். மேலும் என்ன, ஸ்திரீ புருஷர்களுக்கு சிரேஷ்டதை அப்படிங்கறது தர்மம் தானே, அதெல்லாம் இருக்காதான். அவளுக்கு லௌகிகமான சுகம் தான் அவளுக்கு ஆசையாப்படும். சரீர சுகம் தான் ரொம்ப முன்னாடி நிற்கும் ஸ்திரீ புருஷர்களுக்கு. அல்லாம உண்மையா இருக்கணும், சத்தியம் பண்ணணும், யாகம் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இருக்காது. இந்த பிராமணனுடைய லட்சணம் எப்படி இருக்குமா, பிராமணன் அப்படின்னா இப்ப அர்த்தம் என்ன, வேதம் அத்தியாயனம் பண்ணிட்டு மத்தவாளை உத்தாரணம் பண்ணும்படியாக அத்தனை விஷயங்களையும் தெரிஞ்சு ஞானவான்கள் தான் பிராமணன். ஆனா கலியுகத்துல பிராமணனுடைய லட்சணம் ஒரே ஒரு பூணல் போட்டா பிராமணன் அப்படின்னு ஆயிடுவான். யமம் நியமாதிகளும் எதுவும் அர்த்தமே இல்லை. சன்னியாசியுடைய லட்சணம் என்ன அப்படின்னா, ஒரு தண்டும் கமண்டலும் தூக்கிண்டா போதும் அவன் சன்னியாசின்னு சொல்லிடுவான். அல்லாம ஆசிரம தர்மத்தையும் அவ எடுத்துட்டு இருக்க மாட்டா. சன்னியாச தர்மம் எல்லாம் கடைபிடிச்சவா மட்டும்தான் சன்னியாசின்னு கிடையாது. ஒரு தண்டும் கமண்டலும் வச்சுண்டா போதும் அவளை சன்னியாசின்னு கூப்பிட்டுடுவாளாம். இதுதான் அவளுக்கு எலிஜிபிலிட்டியே. அப்புறம் ஆசிரம தர்மத்தை எல்லாம் தியாகம் பண்ணிடுவா. வர்ணாசிரமங்கள் எதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியே வந்துடும். யாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணிக்க மாட்டா, எல்லாரையும் அவஹேளனம் பண்ணுவா. நான் தான் இந்த லோகத்துல அப்படின்னு அந்த கர்வம் தலை தூக்கும். குணங்களை யாருமே பார்க்க மாட்டா. நல்ல குணம் இருக்கா, சவத்தா இருக்காரா அப்படின்னு எல்லாம் பார்க்கவே மாட்டா. பணம் இருக்கா அப்படிங்கறதான் பாப்பா. எங்க பணம் இருக்கோ அங்கதான் நியாயம் இருக்குமா. நியாயத்துக்கு கூட பொதுவா ஒரு கோர்ட் அப்படின்னு, கோர்ட் கேஸ் அப்படின்னு வந்ததுன்னா எது நியாயமோ அங்கதான் நிற்கும் இல்லவா. ஆனா கலியுகத்துல, கலியுகம் மூக்கறத என்ன ஆயிடும், பணம் எங்க இருக்கோ அங்கதான் நியாயமா மாறிடும். அதேது தரித்திரனுக்கு எந்த நியாயமும் கிடைக்காது, பணம் இல்லாதவனுக்கு நியாயமே கிடைக்காது, அவ கஷ்டப்பட வேண்டிதான். அதுக்கப்புறம் பாண்டித்யம் அப்படின்னா எப்படி, பாண்டித்யம்னா நன்னா படிச்சிருக்கணும் இல்லையவோ, அந்த இந்த கலியுகத்துல படிப்பெல்லாம் முக்கியம் கிடையாது, நன்னா வாசாலதை இருந்தா போதும், நன்னா பேசுற திறமை இருந்தா போதும் அவன் பாண்டிதன் அப்படின்னு சொல்லிடுவானாம். தரித்திரனை சாது என்று சொல்லுவா, அவனுக்கு எதுவும் தெரியாது, பணம் இல்லாட்டா எவ்வளவுதான் வித்யாபியாசம் படிப்பு இருந்தாலும் சாது என்று கூறுவார்களாம். விஷயத்துல விரக்தி வரணும் அப்படின்னு எல்லாம் பார்க்க மாட்டாளாம், எல்லாம் வேஷத்தை போட்டுப்பா, வெளிப்படையா எல்லாம் பூணல் போட்டு அழகா சோமனோடு தின்று நெற்றியில திருமண் போட்டு இப்படி நடந்து வந்து அதுக்குதான் ரொம்ப பிராதானியம் கொடுப்பாளே தவிர விஷய விரக்தியில எல்லாம் மைண்ட் போகாது, பக்தியில மைண்ட் இறங்காது. இப்படி எல்லாம் யோக்கியதைனா இவன் எலிஜிபிளா அப்படின்னா வேஷம் போட்டிருக்கானா பாப்பானா, வேஷம் போட்டிருந்தா கரெக்டா யோக்கியதை, வேஷம் இல்லை வெளிப்படையான வேஷம் இல்லை அப்படின்னா அவன் வந்து தரித்திரன் அப்படின்னு ஆயிடும். ஸ்வபாவ குணமே பார்க்க மாட்டான், அளக்க மாட்டான். சரி, ஸ்நானம் பண்ணுவாளா குளிப்பாளா கேட்டா குளிப்பாளாம், எப்போனா சரீரத்துல அழுக்கு அகற்றத்துக்கு வேண்டியே ஸ்நானம் பண்ணுவான். அதெல்லாம விதி பிரகாரம் தீர்த்த ஸ்நானம் எல்லாம் யாரும் பண்ண மாட்டான், குளிக்கணும் அப்படின்னா அழுக்கு போன அதனால குளிப்பாளாம். மேலும் ஜலஸ்தானம் ஆகக்கூடிய தீர்த்தம் கங்கை எதுவும் அவ பார்க்க மாட்டா, பக்கத்துல இருக்கக்கூட கங்கைய மதிக்கவே மாட்டா, தூரக்க ஏதாவது ஒரு ஜலம் ஓடுறது அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு கங்கை, அதுதான் தீர்த்தம் அப்படின்னு தூரக்க போய் குளிப்பாளாம், பக்கத்துல இருக்கக்கூட கங்கைய மதிக்கவே மாட்டாளாம். மேலும் கேசதாரணாதிகள் தான் சௌந்தரிய லட்சணம் அப்படின்னு பண்ணுவான். கேசதாரணம் அப்படின்னா தலைமுடி அழகு பண்ணிக்கிறது தான் அழகு சௌந்தரியத்தினுடைய லட்சணம், அல்லாம சௌந்தரியத்தினுடைய லட்சணம் லஜ்ஜை வினயம் கிடையாது. சரியா சொன்னா சௌந்தரியத்தினுடைய லட்சணம் லஜ்ஜை இருக்கணும், அழகா வினயமா இருக்கணும், இதெல்லாம் தான் அழகு அப்படின்பா. ஆனா இப்போ கலியுகத்துல கேசதாரணாதிகள் தான் சௌந்தரிய லட்சணம் அப்படின்னு வந்துடும். புருஷர்களுக்கு சம்சார மோசனம் கிடையாது, அவசியம் உதரம்பரணமாக்கும் புருஷார்த்தம், ஒரு குழந்தைய கொடுக்கறதுதான் புருஷன் அப்படிங்கிற அர்த்தம் வந்துடும், இல்லைன்னா அவன் புருஷன் கிடையாது. அல்லாம சரியா சொன்னா ஒரு புருஷன்னா சம்சாரத்திலேருந்து முக்தி அடைய வைக்கிறது அப்படிங்கறதான் புருஷனுடைய லட்சணம். அதுக்கு அது மாறி இப்படி ஆயிடும், எல்லாம் வஞ்சனை ஏமாத்துதலே புழப்பா வச்சிருந்து நடப்பாளாம். மத்தவாழ் எப்படியெல்லாம் ஏமாத்தலாம், எப்படியெல்லாம் நம்ம வாழ்ந்துக்கலாம், மத்தவாழ்கிட்டேந்து வாங்கி வாங்கி பிடுங்கி தன்னுடைய சரீரத்தை போஷிப்பிக்கிறதுக்கும் தன்னுடைய குடும்பத்தை போஷிப்பிக்கிறதுக்கும் ஸ்ரத்தை இருக்குமா, தர்மாச்சரணம் அப்படிங்கிற பேர்ல வெறும் பெருமைக்கும் நாலு பேருக்கு ஆற்றத்துக்கு வேண்டி தர்மத்தை பண்ணுவாளாம். அல்லாம தனக்கு அந்த சுத்தி வரணும், உள்ளுக்குள்ள சுத்தி அடையணும், என்னுடைய பகவான் அடையணும், என்ன வாக்கம் தர்மம்னு சத்தியம்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எல்லாம் கிடையாது. நாலு பேரை காட்டுறதுக்கு நாலு பேர் புகழ்த்துறதுக்கு வேண்டியே தர்மம் பண்ணுவா. இப்படியெல்லாம் துஷ்ட ஜனங்களால நிறைய நிறைஞ்சிடும் இந்த பூமி பூரா. அப்போ யாரு பலவானா இருப்பானோ அவா ராஜ்யம் பிரிப்பா, அந்த சமயத்துல பலவான் யாரோ அவா ராஜ்யம் கண்ட்ரோல் பண்ணுவா, பிரஜைகளுடைய தாரதானாதிகளை எல்லாம் பிடிச்சுண்டு போயிடுவா ராஜாவுக்கு அப்படின்னு. அவ யாருமே பிரஜைகளுக்கெல்லாம் எந்த சொத்தும் வச்சுக்க முடியாது, இப்படி பிரஜைகள் எல்லாம் என்ன பண்ணி விடுவா, எல்லாத்தையும் நம்மள்ட்ட இருந்து பிடுங்கி விடுறா அப்படின்னு, எல்லாரும் காட்டுக்க போறோம் அப்படின்னு வனங்கள அபயம் அடைவா, அங்க வனத்துல கிடைக்கக்கூடிய பட்சணத்தை சாப்பிடுவா, என்னெல்லாம் சாப்பாடுவா அப்படின்னா எதுவுமே கிடைக்காம தாளு தகரை காய் பூ கிழங்கு இலை இதெல்லாம் சாப்பிடண்டி வருமா. இப்படி மேலும் என்னன்னா டாக்ஸ் அப்படிங்கிற பேர்ல தரணாதிகாரிகள் இருக்கிறது அத்தனையும் எடுத்துட்டு போயிடுவாளாம். பசி தாகம் ஆதி வியாதி இதெல்லாம் நிறைஞ்சு மனிதர்களுக்கு சர்வ சுலபமா வேகம் மரணம் அடைஞ்சுடுவாளாம். எப்படி அப்படின்னா ஆயுசு எவ்வளவு இருக்குமா, 30-20 வருஷமா கம்மி ஆயிடும். இப்ப 100 வருஷம் அப்படின்னு சொல்றோம்லவா, இப்பவே 70 ஆயிடுத்து, கொஞ்சம் போக போக போக 20 வருஷம் வாழ்ந்தா தீர்காயுசுன்னு ஆயிடும், அதுவே பெரிய விஷயம் அப்படின்னு நினைச்சுப்பா, அவ்வளோ இறங்கி போயிடுவோமா. அப்புறம் அது மட்டும் இல்லை, சரீரம் ரொம்ப சின்னதாயிடும், தம்பு சைஸுக்கு வந்துடுமா, இது பசி ரொம்ப உயிரை வாங்கும், ஆதி ஆதி ஜாஸ்தி ஆகுமாம், அதாவது ஆதினா மனசுல வரக்கூடிய துக்கங்கள் அது ஜாஸ்தியாகும், வியாதியும் ஜாஸ்தியாகும். வர்ணாசிரம சதாச்சார தர்மங்கள் எல்லாம் எங்கேயோ போயிருக்குமா, அதெல்லாம் நம்ம கண்ணுக்கே தெரியாது. இதெல்லாம் தர்மங்கள் உண்டு, இந்த மாதிரி விஷயங்கள் உண்டு, இந்த சாஸ்திரம் உண்டு, இதெல்லாம் கண்ணுக்கே தெரியாது, அது எங்கேயோ கண்மறைந்து போயிடும். அந்த ஸ்தானத்துல பாகண்ட மதம் பிரச்சாரம் பண்ணுமா, நம்ம மதம் எல்லாம் போய் பாகண்ட மதம் பிரச்சாரத்துல வரும். திருட்டுத்தனம் ஜாஸ்தியாகும், மத்தவாளை பத்தி துவேஷம் சொல்றது, மத்தவாளை பத்தி தப்பு சொல்றது அது ஜாஸ்தியாகும், மத்தவாளை ஹிம்சை பண்றது ஜாஸ்தியாகும். இதெல்லாம் ஏன் ஜாஸ்தியாகும்னா, இதுதான் உபஜீவன மார்க்கமாகவே மாறிடுமா. அதாவது திருடுறதுதான் எனக்கு என்னுடைய பசியை தீர்க்கும், என்னுடைய வேலையே திருடுறதுதான். இன்னொன்னு என்ன, மத்தவாளை பத்தி தப்பு சொல்றது, மத்தவாளை பத்தி இன்னொரு ஆள்கிட்ட போய் சொல்றது, இந்த மாதிரி வேலைதான் எனக்கு என்னுடைய உபஜீவனம். மட்டுமல்ல மத்தவாளை துரோகம் பண்றது, அது பண்ணினாதான் எனக்கு வேலை, என்னுடைய வேலையே பரஹிம்சை அப்படின்னு உபஜீவன மார்க்கமே இப்படி ஆயிடுமா. ராஜாக்கள் அத்தனை பேரும் திருடர்கள் ஆயிடுவா, அத்தனை எல்லாரோடையும் திருடி வச்சுப்பாளாம். ஜனங்களை எல்லாம் சூத்ர பிராயிடுவா, சூத்ரர்கள் மாதிரி ரொம்ப கீழறங்கி போயிடுவாளாம். அவளுக்கு எந்த ஒரு அவளுடைய தர்மத்தை கடைபிடிக்க முடியாத அளவுக்கு மாறிடுவா. பசுக்கள் கூட அதனுடைய சைஸ் பார்த்துதான், பால் பார்த்துதான் நம்ம வந்து, இப்ப பசுக்கள்லாம் நல்லா சாப்பிட்டு திடகாத்திரமா இருக்காளே இல்லையோ, அவ போக போக போக பசுக்களுடைய சைஸும் கம்மியாயிடும், பாலுடைய கறவையும் கம்மியாயிடும், ஒரு ஆடு மாதிரி ஆயிடுமா, பசுக்களே ஆடு மாதிரி ஆயிடும். சன்னியாசி எல்லாம் விஷயங்களா வந்துடுவா, எந்துக்கு சன்னியாசம் அப்படின்னுட்டு நேரம் இங்க வந்து லோகத்துல வாழ்ந்து விடலாம் அப்படின்னு விஷயங்களா மாறிடுவா. பந்துத்வம் அப்படிங்கறது யோனி சம்பந்தம் மட்டும்தான் இருக்கும், அதாவது ரிலேஷன் அப்படின்னா அந்த காலத்துல எப்படின்னா மனசுக்கு மனசுக்கு, இது நம்மளுடைய பந்துக்கள் அப்படின்னு சொல்லி மனசுக்கு மனசுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கும். இது என்ன அப்படின்னா, போக போக என்னுடைய குடும்பத்துல வந்து பிறந்திருக்கா, அந்த ஒரு பிறந்திருக்கா அப்படிங்கறதுனால ரிலேஷன், இல்லைன்னா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுமா. சசியங்கள் அனுப்பிராயங்கள் கிரகங்கள் எல்லாமே இல்லாம ஆயிடும், காடுல மரங்கள் எல்லாம் இல்லாம ஆகும், செடிகள் இல்லாம ஆகும், பட்சிகளை கம்மியாகும், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். அந்த சமயம் இது இதெல்லாம் தான் கலியுடைய லட்சணங்கள் சொல்றா. இந்த கலியுடைய உக்ரதையை கம்மி பண்றதுக்கு பகவான் கலிக்கு அவதாரம் பண்ற, அது நாளைக்கு அனுபவிக்கலாம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா ஸ்வஸ்தி பிரஜாபியஃ பரிபாலயந்தாம் நியாயேண மார்க்கேண மஹீம் மஹேஷாஃ கோப்ராஹ்மணேபியஃ சுபமஸ்து நித்யம் லோகா ஸமஸ்தா சுகினோ பவந்து. பாலகோபாலவேஷாய பூதநாமோக்ஷதாயினே குருவாதபுரீஷாய கோவிந்தாயாஸ்து மங்களம். வரபட்டா த்ரிவந்த்யாய வாதரோகநிவாரிணே ஞானப்ரதாய தேவாய வாதேஷாயாத்ய மங்களம். தயாசாராய சௌம்யாய மம ரோகாபஹாரிணே சர்வரோகாபஹாராய வாதேஷாயாத்ய மங்களம். மயா வந்த்யாய நித்யாய ஜகத்காரணமூர்த்தயே மம தாபவிநாசாய ஜாகரூகாய மங்களம். மங்களம் மங்களாகாந்த தவ வக்ஷஸ்தலஸ்திதா மங்களம் ப்ரார்த்தமானஸ்ய கரோது மம மங்களம். த்வமேவ மங்களாகாந்தஹ லோகமங்களகாரகஹ மங்களம் தே ப்ரவக்ஷ்யாமி மம மங்களஹேதவே. நாராயணாய ஹரயே ஸ்ருஷ்டிஸ்தித்யந்தகாரிணே குருவாதபுரீஷாய விஸ்வரூபாய மங்களம். ஷங்கசக்ரகதாபத்மாமாலாகௌஸ்துபதாரிணே குருவாதபுரீஷாய விஷ்ணுரூபாய மங்களம். த்வமேவ மாதா ச பிதா த்வமேவ த்வமேவ பந்துஷ்ச சகா த்வமேவ த்வமேவ வித்யா த்ரவிணம் த்வமேவ த்வமேவ சர்வம் மம தேவதேவ. காலே வர்ஷது பர்ஜன்யஹ பிருத்வீ சஸ்ய ஷாலினீ தேஷோயம் க்ஷோபரஹிதஹ ப்ராஹ்மணா சந்து நிர்பயாஹ. காயேன வாசா மனசேந்திரேர்வா புத்தியாத்மனா வா ப்ரக்ருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன்னாராயணாய ஏதி சமர்ப்பயாமி. ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா ஜானகி காந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஆஞ்சநேய ஸ்வாமினஹ ஜெய.